ஸ்ரீமான் வெங்கடநாதார் யஹ் கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதீம் ஸ்ரீ விஷ்ணு சித்தகுலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரண சரணம் பிரபத்யே. திவ்யசூர் சரிதத்தில் கோதா வைபவத்தை பார்த்து கொண்டுள்ளோம். 46 ஸ்லோகங்கள் 10வது சர்க்கத்தில் ஆயிருக்கு. 47வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்க போகிறோம். அவள் திருப்பாவையை, அற்புதமான திருப்பாவையை ரச்சனை செய்தாள் என்று பார்த்தோம். அந்த பிரபந்தமானது 30 பாசுரங்களால் ஆனது. அது அழகாக பாடக்கூடியது, கேயமாக அமைந்திருக்கக்கூடியது, உஜ்ஜலமாக பிரகாசிப்பது, லோகத்தில் எல்லோருக்கும் பிடித்தமாக இருக்கக்கூடியது என்று அதை பார்த்தோம். காமேன பூயசா பூயோ கோதா சக்ரேயசாஸ்ருதம் காதா த்விகுண சப்தத்யா பிரபந்தம் ரசபந்துரம். அதற்கு பிறகு கோதையானவள் மறுபடியும் 143 காதைகளுடன், பாடல்களுடன் ஒரு பிரபந்தத்தை தான் செய்தாள். அந்த கதைகள், அந்த காதா, அந்த செய்யுள்கள், அந்த பாடல்கள், அந்த பாசுரங்கள் எல்லாம் கோதையானவள் தன்னுடைய பிரபலமான இச்சை, தன்னுடைய ஆசையை, தன்னுடைய வீரியவத்தான ஒரு ஆசையை பிரகடனம் செய்துள்ளாள். அப்படிப்பட்ட தன்னுடைய பகவானிடத்தில் உள்ள அளவு கடந்த காதல் அதுதான் வெளிப்படுவதாக அந்த பாசுரங்கள் அமைந்துள்ளன என்று சாதிக்கிறார். பூயசா காமேன பூயகா, பூயசா காமேன, அத்தியதிகமான ஒரு பிரேமையினால் பூயகா கோதா சக்ரே யதாஸ்ருதம், மறுபடியும் அவள் முன்போலவே பாடல்களை அமைத்தாள். காதா த்விகுண சப்தத்தியா, 140 பாசுரங்களுக்கு மேலே 143 பாசுரங்கள். ரசபந்துரம், அது ரொம்ப ரசவத்தாக இருக்கிறது, ரொம்ப இனிமையான பாடல்கள் என்று சாதிக்கிறார். கன்யா விஷ்ணு சித்தஸ்ய கலிதாபூத் கிருதித்வயி ஜன்யத்வகேதனோதாய ஜெகதுஜீவனாய ச. இவ்வாறாக விஷ்ணு சித்தருடைய பெண்ணான ஆண்டாளால் இரண்டு பிரபந்தங்கள் செய்யப்பட்டன. ஒன்று திருப்பாவை என்றும், மற்றொன்று ஆண்டாள் திருமொழி என்றும் இரண்டு பிரபந்தங்கள் செய்யப்பட்டன. ஒன்று ஜன்ய அத்வகேத நோதாய, நம்மளுடைய சம்சாரம் ஜனி, ஜனி அத்வகேத நோதாய, நம்ம சம்சாரம்ன்ற மார்க்கம் இருக்கிறதே, அந்த மார்க்கத்தினுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கடிப்பதற்காகவும் இந்த ஜெகத்தை மறுபடியும் மீட்பிப்பதற்காகவும் இரண்டு விதமான பிரபந்தங்கள் அவளால் செய்யப்பட்டன. அம்போஜனயநாயத்நாத் அனவாப்த மனோரதாம் சங்கே ரங்கேஸ்வரஸ்யாசு பபூவோத்சுகமானசாம். இவ்வாறாக அழகான கண்களையுடைய, கமலத்தை போன்ற, தாமரை போன்ற கண்களுடைய நம் கோதையானவள் இவ்வளவு பிரயத்னம் செய்தும் பகவானிடத்தில் காதலை சொல்லியும் தற்பொழுது பரியந்தமாக அனவாப்த மனோரதா, தன்னுடைய இச்சை பூர்ணமாகாததால், பகவான் வந்து தன்னை கல்யாணம் செய்து கொள்ளாததால் மறுபடியும் மறுபடியும் தியானம் செய்பவளாக, பெருமாளை எப்பொழுதுதான் சேரப்போகிறோம், எப்பொழுது சேரும் நாள் என்னாளோ என்பதாக அவள் உற்சாகத்துடன் கூடிய மனசை உடையவளாகவே இருந்தாள். உற்சாகத்தை விடவில்லை, உற்சாகத்துடன் கூடியவளாகவே இருந்தாள். எவ்வாறு உற்சாகம் இருந்தது என்றால், கதம் ரங்கபதிஹி ஸ்ரீமான் மாமகிம் யௌவனஸ்ரீயம் தயாலு ருதரி குறியாது பரிரம்பாதி கர்மபிஹி. அதாவது எப்பொழுதான், எப்படிதான் ரங்கநாயகர் ரங்கநாதன் என்னுடைய யௌவனத்தை, என்னுடைய இந்த இளம் பருவத்தை, யுவதி என்கிற பிராயத்தை அனுபவித்துக் கொண்டு, தயாளுவாக இருந்து கொண்டு என்னுடைய இந்த வயதை அங்கீகரித்து, பரிரம்பாதி கர்மபிகி ஆலிங்கனம் முதலானவைகளால் என்னை அணைத்தல், என்னுடன் விளையாடுதல் என்கிற வியாபாரங்களால் எப்பொழுதுதான் என்னை சந்தோஷப்படுத்துவார் இந்த பெருமாள். கதாம் கதம் ரங்கபதிஹி ஸ்ரீமான் மாமகிம் யௌவன ஸ்ரீயம் தயாளு உரரீக்குரியா, ஊரீகரணம் உரரீகரணம்னா அங்கீகரணம்னு அர்த்தம். எப்பொழுது என்னுடைய இளமையை அவர் தந்தாக சுவீகரிப்பார் என்று அவள் மனதில் எண்ணமிட்டுக் கொண்டிருந்தாள். அதுவும் பரிரம்பாதி கர்மபிகி, பரிரம்பான ஆலிங்கனம், அணைத்துக் கொள்ளுதல், வாரி அணைத்துக் கொள்ளுதல் இத்தியாதி கர்மபிகி, இது முதலான காரியங்களால் எப்பொழுது என்னை பெருமாள் சந்தோஷப்படுத்துவார் என்று எண்ணிக்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இது சிந்தையமானாசா இவ்வாறு எண்ணிக்கொண்டிருந்த அவள் சுஷ்வாப கமலேக்ஷணா தூங்கிவிட்டாள். கமலேக்ஷணா அழகான கண்களையுடைய தாமரை போன்ற கண்களையுடைய அவள் சுஷ்வாப நன்கு தூங்கினாள். ஸ்வப்னே தமேவரங்கேந்தும் யதாவாஞ்சி தமன்வபூத்து ஸ்வப்னத்தில் அதே ரங்கேஷனான ரங்கநாதனை தான் நினைத்தபடி அனுபவித்தாள் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இது சிந்தையமானாசா சுஷ்வாப கமலேக்ஷணாம் ஸ்வப்னே தமேவரங்கேந்தும் யதாவாஞ்சி தமன்வபூத்து. யதாவாஞ்சித்தம் அன்பபூத் எப்படி எப்படி ஆசைப்பட்டாலோ அவ்வாறே ஸ்வப்னத்தில் அந்த ரங்கநாதனை அனுபவித்தாள். சாட்சாத் அனுபவன் தீவரமணி ரங்கநாயகம் பிரபுத்தா சஹசைவாசித்து விப்ரயோக சமாகுலா. அவள் நினைத்தால் நாம் நேரவே பகவான் ரங்கநாதனுடன் சேர்ந்திருக்கிறோம் என்று நினைத்த அவள் ஸ்வப்னம் என்று கூட தெரியாத அளவுக்கு ரங்கநாதனை அனுபவித்துக் கொண்டிருந்த அவள் திடீரென்று எழுந்தாள் தூக்கத்திலிருந்து. ஓஹோ என்னடா இது, ரங்கநாதரை விட்டுட்டு ரங்கநாதருடைய வியோகத்தில் தவிக்கிறோமே என்று வியோகத்தில் தவிக்க ஆரம்பித்து விட்டாளே தவிர இது சொப்பனம் என்று உணரவில்லை. பிரபுத்தா சஹசைவாசி விப்ரயோக சமாகுலா. அவள் எழுந்திருக்கும் போதே ஐயோ என்னமோ தொலைச்சிட்டா மாதிரி அவள் எழுந்தாளே தவிர ரங்கநாதரை தொலைச்சிட்டோமே என்று நினைத்துதான் வருத்தப்பட்டாளே தவிர நாம் சொப்னத்தில் பகவானை அனுபவித்தோம் என்ற எண்ணம் இல்லாமல் நிஜமாகவே பகவானை அனுபவித்ததாகவே அவள் எண்ணமிட்டுக் கொண்டிருந்தாள். ததாத்வயேவ தன் வங்கிம் வியதர்த்த விஷமாயுதான் விவிதா சுக விக்ஷேப விஹ்வலீகிருத்த சேதனாம். இவ்வாறாக அநேக விதமாக எண்ணமிட்டு கொண்டிருந்த அவள் உடைய மனதானது ஏற்கனவே நொந்து கொண்டிருக்கிற மனதை காமதேவன் சுலபமாக ஆக்கிரமித்துக் கொண்டான். ததாத்வேயேவ அப்பொழுதுதான் தன்வங்கியும் அந்த அழகான சரீரத்தை உடைய அவளை விஷமாயுதா மன்மதன் சமாயுதான விஷமாயுதான பஞ்சபானன் அர்த்தம் அஞ்சு சமசங்கிய இல்லையோ இல்லையோ அதனால விஷமபானகான்னு விஷமாயுதான்னு பேரு. அஞ்சு பானங்களை உடையவன் விஷமபானகா விஷமாயுதா மன்மதா மன்மதனானவன் அவளை என்ன செய்தான், அவளை தன் வசப்படுத்தி கொண்டான். ததாத்தையவ தன்வங்கியும் விஷமாயுதா விதத்த அவரை அவளை இன்னும் சிரமப்படுத்தினான். எப்படின்னா விவிதாசுக விக்ஷேப விஹ்வலீகத சேத்தனாம். அதாவது அடிக்கடி அவளுடைய மனசானது தழைந்து சென்றது. என்னடா இது, பெருமாளை நம்ம இவ்வளோ ஆசைப்படுறோம் அப்படின்ட்டு விஹ்வலீகத சேத்தனாம் ரொம்ப மனசால துக்கப்படுற அவளை மன்மதனும் பிடிக்க ஆரம்பித்தான். தனிமை பிடித்தது என்று அர்த்தம். அரவிந்த திருஷோகஸ்மாத் அகம்பத வபுர்லதாம் விஷமாயுத கோதண்ட விஸ்பார சிரவணாதிவ. எப்படினா அவளுடைய உடம்பானது நடுங்க ஆரம்பித்தது. அரவிந்த திருஷகா அப்படி அழகான கண்களையுடைய அவளுடைய சரீரமானது வபுகான் வபுர்லதா சரீரமாகிற ஒரு கொடியானது அகம்பத எப்படி பெரிய காத்து வந்ததுனாக்க கொடிகள்லாம் இப்படியும் அப்படியும் ஆடுமோ அந்த மாதிரி அவளுடைய சரீரமானது ஆட ஆரம்பிச்சிருது. எதனால் என்ன, விஷமாயுத கோதண்ட விஸ்பார சிரவணாதிவ. விஷமாயுதனான மன்மதன் இருக்கானே அவனுடைய பானத்தை பானத்தினுடைய சவுண்ட் அவனுடைய கோதண்டத்தினுடைய சவுண்ட் கேட்டார் போன்று அவள் அலற ஆரம்பித்தாள். மனதால் அகம்பத சரீரமானது கம்பித்தமாக ஆச்சு. பிரபோதமேத்தேயோதா நா பஷ்யத் ரங்கநாயகம் தச்சித்த குஹரே தஸ்யாஹா லக்னோனு நமஜாயத. அதாவது எழுந்து பார்த்தா ரங்கநாதர் இல்லை. அப்படியே பார்க்கறா எங்கடா தொலைச்சிட்டோமே ரங்கநாதர் இல்லையே அப்படின்னா எங்கடா ஒழிஞ்சின்னு இருப்பாருன்னா அவளுடைய மனசாகிற ஒரு குகை இருக்கிறதே அதில் நிச்சயமாக எங்கோ பூந்து கொண்டு தான் இருப்பார் என்று கவி சொல்லுகிறார். தச்சித்த குஹரே தஸ்யாஹ லக்னோன் ஊனமஜாயத. அவர் எங்கோ ஒரு ஹிருதயத்தின் குகையில் பூந்து கொண்டாரோ என்னவோ ரங்கநாதர் தென்படவில்லை என்று. அதாவது சொப்னத்தில் பார்த்தவா எங்கேயான சொப்னத்தில் மனசில் தான் இருக்கணும், எங்கேயோ ஒரு இடத்துல மனசாகிற ஒரு குகையில் எங்கேயோ பூந்துட்டுருக்கார் ரங்கநாதர் அவளுக்கு தெரியல. ஆஹா அப்பலேருந்து என்ன ஆச்சு, ஆஹாரே நவிஹாரே ச ஹாராதி பரிகர்மசு பபுவ விரஹார்த்தாயாஹா தஸ்யாஹ் கிமபி கௌதுகம். அப்பொழுதிருந்து சாப்பிடுவதில் ஆசை இல்லை, விளையாடுவதில் ஆசை இல்லை, ஆபூஷணங்கள்லாம் போட்டுக்கிறது அலங்காரங்கள் பண்ணிக்கிறது அதுலேயும் ஆசை இல்லை. விரகார்த்தாயாக தஸ்யாக கிமப்பி கௌத்துக்கம் போது ஆனால் விரகத்தோடு இருந்தால் இதெல்லாம் இல்லாத இருக்கச்சியும் பகவானுடைய விரக வேதனையில் கூட ஏதோ ஒரு ஒரு கௌதுகம், ஏதோ ஒரு சந்தோஷம் இருந்தது. ஏன்னா பகவானுடைய விரகம் அப்படின்றதுனால ஏற்பட்ட ஒரு சந்தோஷமோ என்னமோ அவளுடைய மனசில் ஒரு சந்தோஷமும் இருந்தது. அமிர்தாம்சுஹு கரையின் நூனம் அசிதாட்சீம் அபாதத விதித் சுஹு தன் முகேந்து ஸ்ரீ விஜிதஸ்தத் பிரதிக்ரியாம். அமிர்தாம்சுஹு கரைஹி நூனம் அசிதாட்சீம் அபாதத விதித் சுஹு தன்முகேந்துஸ்ரீ விஜிதா தத் பிரதிக்ரியாம் என்று பதச்சேதம் பண்ணணும். இது மற்றதெல்லாம் சுலபமாக இருக்கிறதுனால நான் பதச்சேதம் பண்ணல, இந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால பதச்சேதம் பண்ணி காமிக்கிறேன். விதித் சுஹு தன்முகேந்துஸ்ரீ விஜிதா, தன்முகேந்துஸ்ரீ விஜிதான் ஒரே பதம். தத் பிரதிக்ரியாம் அதாவது அமிர்தாம்சுஹு என்ற சந்திரனானவன் கரைஹி தன்னுடைய கிரணங்களால் நிச்சயமாக அவளை பாதித்தான், அவளை வருத்தினான். என விரகத்தில் இருக்கிறவாளுக்கு, பதிவிப்ரயுக்தாளாக இருக்கிறவாளுக்கு, இல்லை தன்னுடைய ஆசை நாயகனானவன் தூரத்தில் இருக்கும் தருவாயில் கூட இந்த சந்திரகிரணங்கள் ஒருவரை துன்புறுத்தும். சந்திரகிரணங்கள் மட்டும் இருக்கு இந்த சமயத்தில், இவ்வளோ அற்புதமான இடம், நல்ல பிரமாதமான சன்னிவேசம், அப்படி இருக்கச்ச உத்தீபன விபாவங்கள்லாம் இருக்கு, ஆனால் ஆலம்பன விபாவம் இல்லை. ஆலம்பன விபாவம்னு நாயக்கனை சொல்லுவா, என்ன பிடிப்பு, ஒரு பிடிப்புக்கு ஆள் வேணுமே, ஆனால் பக்கத்தில் இருக்கிற வேண்டியதெல்லாம் இருக்குது. நேச்சர் நல்லா இருக்குது, காற்று ரொம்ப அழகாக வருது, சந்திரன் ஒளி வீசுகிறான், சந்திரனுடைய கிரணங்கள் ஒளி வீசுகின்றன, அது தன்மேல் வந்து படுகின்றன, இவ்வளவும் இருந்தும் நாயகன் மட்டும் இல்லையே என்ற ஏக்கமானது அவளை மிகவும் பாதித்தது. அமிர்தாம் அது அதுலேருந்து என்ன சொல்கிறார் இவர் அப்படின்னால், ஏற்கனவே நீ என்னுடைய உன்னுடைய முகத்தால் என்னை ஜெயிச்ச இல்லையா, சந்திரனை காட்டிலும் அழகான முகத்தை உடையவளாக இருப்பதனால் நீ என்னை தோற்கடித்தாயல்லவா, உன்னை நான் சிரமப்படுத்துகிறேன் என்று அவன் சொல்லுவது போன்று தோன்றிற்று. விதித் சுஹு தன்முகேந்து ஸ்ரீ விஜிதா, தன்முகேந்து ஸ்ரீ விஜிதா, அவளுடைய முகமாகிற சந்திரனால் தோற்கடிக்கப்பட்டவனான அந்த சந்திரன் தத் பிரதிக்ரியாம் விதித் சுஹு, அவளுடைய அதுக்கு பதில் ஏதாவது பண்ணணும், அவளை சிரமப்படுத்தணும் என்று நினைத்தவன் போல் விதித் சுஹு அதை செய்ய விரும்பியவனாக அவன் அபாதத, அதாவது அசிதாட்சியும் அபாதத, அந்த அழகான கருப்பான கருணைதல் புஷ்பம் போல கண்களை உடைய அவளை பாதித்தான், கஷ்டப்படுத்தினான், துன்புறுத்தினான் என்று அர்த்தம். தத்தோ குருஜனாத்பீதா வினேதும் விரஹவியதாம் சாகமாலி ஜனைர் கோதா சம்பகாராமமா சதத்து. பெரியவாளுக்கெல்லாம் தெரிஞ்சிடுமே, பெரியவா என்னதான் இருந்தாலும் அனுபவத்தோடு இருக்கிறவாள் இவள், நான் இப்படி தனியாகவும் தனிமையை தேடியும் உடலில் வாட்டத்துடனும் ஆபூஷணாதிகளில் உற்சாகம் இல்லாமையும் பாடல்களை பாடாமலும் நான் பாட்டுக்கு வாடி வதங்கி கொண்டிருந்தேன் என்றால் பெரியவர்கள் ஏதாவது என்னை பற்றி நினைக்கக்கூடும், அவர்களுக்கு மனசில் கஷ்டங்கள் ஏற்படலாம். தத்துவ அதனால் குருஜனாத் பீதா பெரியவர்களிடத்திலிருந்து பயந்தவளாக விரகவியதாம் வினேத்தும், தன்னுடைய பெருமாள் இல்லாததனால் ஏற்படுகின்ற மானசீகமான கஷ்டங்கள் இருக்கிறதே, அதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்பதாக நினைத்து அவள் என்ன செய்தாள் என்றால், ஆலிஜனைஹி சாக்கம் தன்னுடைய தோழிகளுடன் கூட சம்பகாராம மாசதத் கோதா, கோதையானவள் சம்பகாராமம் சம்பக புஷ்பங்கள் நிறைந்ததான தோட்டத்திற்குள் தான் அடைந்தாள், அதை அந்த தோட்டத்தை அடைந்தாள் என்று அவளுக்கு அதுதான் ஒரே வழி, அதனால தோட்டத்துக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகலாம்னுட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டுன்னு போயிட்டா. அங்கே என்னாச்சு, அங்கேயும் சிரமந்தான் ஏற்பட்டது. எப்படின்னா, மா கந்த சுஷுமா கந்தம் பிகஸ்வர பிகஸ்வரம் கங்கேலி ஜனகம் கேலிமத்து கிருத்தாலி சமத்கிருதி. அந்த இடத்துல என்னடான்னா, அற்புதமான மாகந்தம், அந்த மாமரத்தினுடைய சுஷுமா கந்தம், அது அழகுகளுக்கெல்லாம் காரணமாக விளங்கக்கூடிய சுந்தரமான வஸ்துக்களுக்கெல்லாம் காரணமாக விளங்கக்கூடிய அந்த மாகந்தம் இருக்கிறதே, அது அற்புதமாக விளங்கியது. அதில் விகஸ்வர பிகஸ்வரம், அதில் குயில்கள் அழகாக கூவிக்கொண்டிருந்தன. கஷ்டங்களை உண்டாக்குவதான ஆலி சமத்கிருதி, அங்கே நிறைய வண்டுகள்லாம் சுத்தின்றிருந்தது, இவைகள்லாம் கூட மறுபடியும் பகவானை தான் ஞாபகப்படுத்தினேன். ரசால தால ஹிந்தால கிருத்தமால தமாலினம் உதக்ர பூக புண்ணாக நாக கேசர கேசரம். இந்த தோட்டமானது எப்படி இருந்ததுன்னா, இவ்வளோ விருட்சங்கள், ரசால விருட்சம்னு சொல்லக்கூடிய மாமரம் என்ன, தால விருட்சம்னு சொல்லக்கூடிய பனைமரம் என்ன, ஹிந்தாலம்னு சொல்லக்கூடிய இன்னொரு விருட்சம் என்ன, இப்படி மால தமால விருட்சங்கள் என்ன, அப்படி எல்லாம் அவர்களை உதக்ர பூக புண்ணாக நாக கேசர கேசரமான இத்தனை மரங்கள்லாம் இருக்கக்கூடிய அவைகள் எல்லாம் அங்கே இருந்தன. இவ்வளவு மரங்களும் என்னடா பண்ணிட்டுன்னா மறுபடியும் மறுபடியும் அவளுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்ததே தவிர அங்கே போனாலும் சந்தோஷம் ஏற்படல. ஆசாத்திய சம்பகாராமம் ஆலி பரிஷதா விரதா அகித்யத பிரஷம் சுப்ரூஹு அசஹ்ய விரகவியதாம். இன்னும் கேட்டால் முன்னைய விட அதிகமாக போயிடுத்து விரகவியத்தை. இன்னும் இவ்வளோ பே இவ்வளோ இருக்கே எனக்கு இங்கே சம்பகாராமம் இருக்குது, அற்புதமான வாதாவரணம் இருக்குது, இங்கே புஷ்பங்கள் இருக்குது, மதுரமான வண்டுகளுடைய ரீங்காரம் இருக்குது, இதெல்லாம் இருக்கும்போது எனக்கு என்னுடைய நாயகன் இல்லையே என்று ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் கூட தன்னுடைய தோழிகள் இருந்தாலும் கூட விரகவியத்தையை அவள் அனுபவித்தாள். பிராபகோதாயதாராமம் வியோகஜ்வர சாந்தையே பிரசமாய கிருஷானோஹோ ததா தத்து அபூத்து பிராஜ்யாஜ்யசேச்சனம். எப்பொழுது அவள் அந்த தோட்டத்திற்குள் சென்றாலோ வியோகஜ்வர சாந்தையே பகவான் இல்லாததினால் ஏற்பட்ட விரகவியதையை சாந்தப்படுத்த வேண்டும் என்று பிரசமாய கிருஷானோஹோ தத் அபூத்து பிராஜ்யமாஜ்ய சேச்சனம். அது என்னென்ன, அதை அணைக்கிறதுக்கான போன நெருப்பு இன்னும் நெய்குத்தி நெய்குத்தினா அது இன்னும் எப்படி எரியுமோ அந்த மாதிரி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்து விட்டது. பிரசமாய கிருஷானோஹோ தத்து அபூத்து பிராஜ்யாஜ்ய சேச்சனம். அது அதை போனது வந்து அந்த நெருப்பை அணைக்கணும்னு போனால், விரகாக்னியை அணைக்கணும்னு போனால் அது ஆஜ்ய சேச்சனம் மாதிரியாக ஆச்சு. அது நெய்யால் நெய்யினால் நினைப்பது போன்று இருந்தது. நெய்யினால் நினைச்சா மறுபடியும் எரியுமே, அப்படி ஆச்சு. கோதாயாயத்யோகாக்னி திதீபே மந்த வாயுனாம் உதபாதி தத்தோ வாயோஹோ உஷர்புத சகாயதாம். கோதாயாக எத்வியோகாக்னி, கோதையினுடைய அந்த வியோகம் என்கிற ஒரு அக்னியானது, பெருமாளுடைய விரகம் என்கிற விரகதாபமானது தனிமையானதுன்னு அர்த்தம். தீபே மந்த வாயுனா, மந்தமான வாயுனால அது திதீபே நன்கு எரிந்தது. வேகமான காத்தா இருந்தா அது ஒரு மாதிரி, திட்டமான காத்து வீசினா எப்படி அது மேலும் மேலும் நன்கு எரியுமோ அந்த மாதிரி அது காத்தானது சகாயகனா இருந்து அவன் இன்னும் அவளை சிரமப்படுத்துறது. மந்த வாயுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உதபாதி தத்துவ வாயோகோ உஷர்புத சகாயதா. அதுல என்ன பண்றாருன்னா, ஜென்ரலா இதனாலதான் சொல்லப்படுறது அக்னிக்கு சகாயகன்தான் வாயு என்று. உதபாதி தத்துவ வாயோகோ உஷர்புத சகாயதா, வாயுக்கு உஷர்புதஹா என்கிற வாயு அக்னிக்கு சகாயதா. எல்லாருக்கும் அக்னிக்கு வாயு ரொம்ப ஸ்நேகம் தெரியுமோல்லையோ, வாயு எரிஞ்சின்னு இருக்கிற அக்னிக்கு இன்னும் கொஞ்சம் இந்தனம் போடுற மாதிரி, அதுக்கு இன்னும் தூபம் போடுற மாதிரி காரியம் பண்ணுவானே தவிர அதை அணைக்க மாட்டான், அதனால் அவள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற விஷயமானது எல்லாருக்கும் சத்தியமாக ஆகிவிட்டது. சாம்பிரதம் சந்தனாராமஹம் பிராப்தோயத்தத சாம்பிரதம் அவிஜானா நயா தன்வியா மண்மயம் பிரசவாயுதம். வியோக துக்கத்தினால சந்தனவனத்தில் போய் உட்காந்துண்டா. வஸ்துதா அந்த சந்தனவரத்தின் போயிருக்கவே கூடாது அவள். ஏன்னாக்க அங்கே வந்து காமதேவனுடைய புஷ்பத்தினால விருஷ்டியானது அங்கே தான் நிறைய விழும்னு அவளுக்கு தெரியாத போயிடுத்து. அவள் வந்து ஐயோ பாவம் என்ன, சந்தன விருஷத்தின் பக்கத்தில் போய் உட்காந்துட்டாள். சந்தனாராமஹா, அங்கே இருக்கிற வாசனை எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சந்தன வாசனை அது இன்னுமே அதிகமாக தான் அவளை தப்பிக்க ஆரம்பிச்சது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே மன்மதனுடைய பானங்கள் இன்னும் வேகமாகவே வேலை செய்கின்றன, அந்த சுகந்தமும் சேர்ந்ததுனாலன்னு தாத்பரியம். பாலாச்ச மார வீராஸ்திரம் ஷாலா மாறாம வாட்டிக்காம் கோலாகலம் கோகிலா நாம் ஹாலாஹலம் அமன்யதம். அந்த புஷ்ப வாட்டிக்கையில் இருக்கக்கூடிய கோதையானவள் இதை தான், இது ஒரு பெரிய காமதேவனுடைய பெரிய அஸ்திரசாலையோ இது, காமதேவனுடைய பானங்கள் எல்லாம் பண்ணுகின்ற இடம்தானோ இது, அங்கே தான் இந்த கோகிலங்களுடைய சவுண்ட் எல்லாம் வருதோ, இது விஷம் தான் நம்மளுக்கு, இது ஒன்றும் நம்மளுக்கு நல்லதில்லை. கோலாகலம் கோகிலானாம் ஹாலாகலம், அங்கே இருக்கக்கூடிய குயில்களுடைய கூச்சல் இருக்கிறதே இதெல்லாம் கோலாகலமாக இல்லை எனக்கு, ஹாலாகலமாக இருக்குது. ஹாலாகலம்னா விஷம், சமுத்திரத்திலேருந்து வந்த விஷம் இருக்கே, சிவன் பருகினாரே அந்த விஷத்துக்கு பேர் ஹாலாகலம்னு பேர். இது கோலாகலம் இல்லை, கோகிலங்களுடைய கோலாகலம் இல்லை, இது கோகிலங்களுடைய சுந்தரமான வார்த்தைகள் அல்ல, இது பாட்டு அல்ல, இது இது ஹாலாகலம், இது விஷம் என்றே அவள் நினைத்தாள். இவ்வாறாக அவளுடைய விரக வியசையானது வர்ணிக்கப்பட்டது. மேலும் 66வது ஸ்லோகத்திலிருந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம், அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம். கவிதார்க்கிக் சிம்மாஷா சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. தாசன்.